श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. पीताम्बरेण परिवारवती सुजाता दास्ये निवेशयति देवपते दृशौ मे विन्यस्तसव्यकरसङ्गमजायमान रोमाञ्चरम्यकिरणाशनात्वदीया. முப்பத்தேழாவது பத்தியம், ஸ்ரீதேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய மேகலை, மேகலான்னு சொன்னால் அந்த கேர்டில் இங்கிலீஷில், உதரபந்தம், அது ஒரு கச்சு, ஒரு வஸ்திர விசேஷம் வச்சுக்கலாம், அல்லது இந்த இடத்துல ஒரு ஆபரண விசேஷம். அது அந்த மேகலைன்ற ஆபரணத்தை பற்றி ஒரு அனுபவம் இந்த 37வது பத்தியத்தில். 36 பார்த்தோம், நாகௌ கசாம் பிரதமதாம் அதிகுர்வதே தேன இருக்கக்கூடிய அந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய திரு உந்தி வர்ணனை, அதை தொடர்ந்து அந்த திருவுந்தி வர்ணனை தொடர்ந்து இருக்கக்கூடிய மேகலை, அதே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மேகலை மேகலா, அதை பற்றிய வர்ணனம். இந்த திருவுந்தி வர்ணனைய ஸ்ரீ பகவத்யான சோபானத்திலையும் கிட்டத்தட்ட இதே அர்த்தம், சம்பிரீநாதி பிரதிகலமசோ மானசம் மே சுஜாதா கம்பீரத்வாத் வச்சன சமய கூட நிக்ஷிப்த விஷ்வான்னு அங்கே இருக்கக்கூடிய 5வது பத்தியத்தில் இந்த 35-36 இந்த ரெண்டு பத்தியங்களுடைய அர்த்தத்தை கிட்டத்தட்ட அங்கேயே நம்ம அனுபவிக்கலாம். இப்போ இந்த பத்தியத்தில் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த மேகலையானது எம்பெருமானுடைய உந்தியில் இருக்கு, அவனுடைய இடது திருக்கரமானது அதை ஸ்பர்ஷிச்சுருக்கான், அதை தொடர்றதுனால அதுக்கு ஒரு மயிர்கூச்சம் ஏற்படுறதான், ரோமாஞ்சனம். பொதுவாக நமக்கு அந்த ஹாரிபுலேஷன் ஏற்பட்டால் முடியெல்லாம் நெட்டு நிற்கும்னு சொல்லுவாள் அப்படியெல்லாம், அது மாதிரி அதனால் அதுவே அதோடைய கிரணங்களாக இருக்கான், அதுவே ஒரு தங்க ஆபரணம். அது எம்பெருமான ஸ்பர்ஷம் பட்ட உடனேவே அதுக்கு ஒரு மயிர்கூச்சர் ஏற்பட்ட மாதிரியும், அதனுடைய கிரணங்கள்லாம் பிரகாசமாக இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு அது ஜொலிக்கிறதாம். அப்படிப்பட்ட மேகலையானது சுவாமியினுடைய கண்களை அப்படியே ஆகர்ஷித்து எம்பெருமான் அதற்கே ஒரு தாசிய பாவத்தோடு இருக்கிற மாதிரி அது பண்ணுறதாம். அதுக்கு ஒரு இன்னொரு அர்த்தத்தையும் காண்பிக்கிறார், ஒரு ஸ்திரீயாக பாவித்து அந்த மேகலையே ஒரு ஸ்திரீ, எம்பெருமானுடைய திருக்கர ஸ்பர்ஷம் பட்டவுடனே அவளுக்கு இன்னும் அழகு மேம்படுறதான், அவள் இன்னும் அழகாக இருக்கலாம். அப்படிப்பட்ட அழகாக இருக்கிறதால அவள் சுவாமியுடைய ரெண்டு கண்களையும் ரெண்டு ஸ்திரீயாக பாவித்து அந்த ரெண்டு ஸ்திரீகளையும் இந்த மேகலைன்ற ஸ்திரீயானவள் தனக்கு கைங்கரியம் பண்ணுமாறு பணிக்கிறான்னு இன்னொரு அர்த்தம் காண்பிக்கிறார். இருந்தாலும் மேலோட்டமாக அர்த்தம் என்னன்னு கேட்டால், எம்பெருமானுடைய அந்த மேகலை இருக்கு இல்லையா, அதற்கே ஒரு காந்தி இருக்குது, அந்த காந்தியானது சுவாமியினுடைய கண்களை பற்றி இழுக்கிறது. இழுக்கிறதுனால சுவாபாவிகமாக அந்த தாசிய பாவம் இருக்கணும், அது இன்னும் திருடவத்தாருதுன்ற மாதிரி ஒரு அர்த்தம். இப்போ இதில் தேவபத்தியன்னு போட்டுண்டர், தேவபதிகி சப்தம், அதான் விபூத நாயக்க எல்லாம் அதே அர்த்தம். தேவபதிகின்றது இக்காராந்த சப்தம், அதனால் தேவபத்தேன்னு சம்போதன பதம். தேவநாதனே நிவேஷயதி விஷன் தாத்து, விஷதி அப்படின்னு சொன்னால் நுழைதல், வேஷயத்தின்னு சொன்னால் நுழைவித்தல். இப்போ கிரக பிரவேசம்னு சொல்கிறோம், அந்த அதே தாத்து தான், விஷ தாத்து தான். இப்போ நிவேஷயத்தின்னு சொன்னால் நிச்சயன வேஷயதி, ஈடுபடுத்துகின்றன அப்படின்னு தாத்பரியமாக இருக்கு. இது காசல் எதில்னு கேட்டால், தாசியே நிவேஷயதி, தாசியம்னா அடிமை தொழில், தாசகனா அடிமை, தாசியம்னா அடிமை தொழில். அப்போ தாசியேன்னு சொன்னால் சப்தமி பக்தி ஏகவச்சனம், அதில் அப்படின்னு அர்த்தம், அடிமை தொழிலில் நிவேஷயதி ஈடுபடுத்துகிறது. எதுன்னு கேட்டால், ஸ்துதியா ரஷனா, ரஷனான்னு மேகலைக்கு பெயர். ரஷனா ரசனான அர்த்தம் வேற, ரஷனான அர்த்தம் வேற. ரசனம்னா நாக்கு, ரஷனான்னு சொன்னா அந்த மேகலை. கட்டி கட்டித மேகலான்னு அன்னமையா கீர்த்தனை கூட இருக்கு. அந்த மேகலைக்கு ஒரு விசேஷம் உண்டு. துவதியா, துவதியகன்றது உம்முடைய, உன்னுடைய. ரஷனான்றது ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால துவதியா ரஷனா அப்படின்னு அர்த்தமா இருக்கு. எதை அவைகள் ஈடுபடுத்துகின்றதுன்னு கேட்டா மே திருஷௌ, திருஷௌன்றது கண்கள், இரண்டு கண்களை உரிக்கும். திக் திருஷௌ திருஷகான்னு போகும். இப்போ அது தித்தியா பக்தி த்விவச்சனம், திருஷௌ கண்களை, திருஷம் திருஷௌன்னு கண்களை. என்னுடைய மே திருஷௌ, உம்முடைய மேகலையானது என்னுடைய கண்களை அடிமை தொழிலில் ஈடுபடுத்துகின்றது அப்படின்னு தாற்பயம். இப்போ எப்படிப்பட்ட மேகலைன்றதுக்கு விசேஷணங்கள் சாச்சிருக்கார். பீதாம்பரேன பரிவாரவதி சுஜாதா. பீதாம்பரம்னு சொன்னா அந்த பட்டாடை, அந்த பொன்னிற ஆடை எம்பெருமானுக்கு. பீதாம்பரம்ன்ற பதத்தை ரெண்டு பக்கமா அர்த்தம் பண்ணலாம். பீதாம்பரம்னு சொல்லிட்டா அந்த வஸ்திரத்துக்கே போடுது, அந்த மஞ்சள் ஆடை அல்லது பொன்னிறமான ஆடை. பீதாம்பரகன்னு சொன்னோம்னா அது பெருமாளுக்கு போடுது, மஞ்சள் ஆடையை, மஞ்சள் ஆடையை உடுத்தியிருப்பவன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு அர்த்தம் பண்ணுவா. இப்போ பீதாம்பரேனு திருத்தியால போட்டிருந்ததுனால அந்த சேஷத்துக்கு இடம் கொடுக்கறது. ஒன்று மஞ்சள் ஆடையினுடைய, மஞ்சள் ஆடையால் சூழப்பட்டிருக்கும்னு ஒரு தாத்பரியம் அது மேகலைக்கு. அல்லது பீதாம்பரேன புருஷனாக வச்சுருந்தோம்னா அந்த ஸ்ரீபாவத்தை வச்சுருந்தோம்னா எம்பெருமானால் அவனால் அணைக்கப்பட்ட அல்லது ஸ்பர்ஷிக்கப்பட்ட ஸ்திரீன்னு அப்படி அர்த்தம் பண்ணலாம். மேகலையை ஸ்திரீயாக பாவிக்கச்சு. அகமது இப்போ மேகலையை நம்ம மேகலையாகவே வச்சுருக்கோம். அப்போ பீதாம்பரேன பரிவாரவத்தின்னு சொன்னான், அந்த பொன்னிற ஆடையால் சூழப்பட்ட அதையே ஒரு பரிவாரமாக உடைய அந்த மேகலை இருக்கே, இது ஒரு விசேஷனம். பீதாம்பரேன பரிவாரவதி சுஜாதா, சுஜாதான்னு சொன்னால் அழகு மிக்கன்னு அர்த்தம், ஜொலித்து கொண்டிருக்கிற, பிரகாசமாக இருக்கின்ற. விநியஸ்த சவ்யகர சங்கம ஜாயமான ரோமாஞ்ச ரம்ய கிரணா. இது இருக்கு ஒரே பதம். விநியஸ்தம் சொன்னால் வைக்கப்பட்ட, விநியாசன ஸ்டெப்பு, விநியஸ்தன வைக்கப்பட்ட. சவ்யகர, சவ்யன்னு சொன்னால் இடது, கரண கை, வைக்கப்பட்ட இடது கை. அதனால சங்கமம், சங்கமம்னா ஒரு சேர்க்கை. ஜாயமான, அந்த சேர்க்கையினால் உண்டான. ரோமாஞ்ச அதான் அந்த ஹாரிபிலேஷன் சொல்கிறோம், அந்த ஒரு மயிர்கூச்சு போன்ற இது. ரம்ய கிரணா, அந்த மயிர்கூச்சு இருக்கணும் அதுவே அழகிய கிரணங்களாக பாசிக்கிறதா அந்த மேகலையில். இப்படி இதனால் அந்த அழகிய கிரணங்களை உடையதான துதிய அரசனா மே திஷௌ தாசிய நிவேசயத்தின் அழகாக சாதிக்கிறார். ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா பீ தேவபதே பீதாம்பரேன பரிவாரபதி சுஜாதா விநியஸ்த சவ்யகர சங்கம ஜாயமான ரோமாஞ்ச ரம்ய கிரணா துதியாரசனா மே திஷௌ தாசிய நிவேசயதி. தேவபதே விபுதநாயகனே தேவநாதனே பீதாம்பரேன பரிவாரபதி, அந்த பொன்னிற ஆடையால் பரிவாரபதினா அந்த சூழப்பெற்றதாய் அதே பரிவாரமாக உடையதாய் இருக்கக்கூடிய சுஜாதா அழகுமிக்கதாக இருக்கக்கூடிய விநியஸ்த சவ்யகர சங்கம ஜாயமான ரோமாஞ்ச ரம்யக்கிரணா வைக்கப்பட்ட, அதாவது எம்பெருமானுடைய கையை வந்து அவன் தொடையில் வச்சுட்டுருக்காம்பி தொடையை ஸ்பர்ஷிக்க போகிறது. அப்போ வைக்கப்பட்ட சவ்யகர இடது கை, சங்கம அதனுடைய சேர்க்கை, ஜாயமான அதனால் உண்டாகின்ற ரோமாஞ்ச அப்படின்னா அந்த மயிர்கூச்சு. ரம்யக்கிரணான்னு சொன்னால் ரம்யக்கிரணான்னு சொன்னால் அந்த அழகிய கிரணங்களை உடைய அந்த மேகலை. துதிய ரசனா, உம்முடைய அந்த மேகலை இருக்கே மே திஷௌ, என்னுடைய கண்களை தாசியே நிவேசயத்தி அடிமை தொழிலில் ஈடுபடுத்துகிறதுன்னு இந்த 37வது பத்தியத்தில் சுவாமி தேசிகனுக்கு தேவநாதனுடைய மேகலை மீது இருக்கக்கூடிய ஈடுபாட்டை தெரிவிக்கிறது. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.